ശ്രീമാധവാൻവയസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമുക്തം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമത്സുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം ഓം അസ്മദ്ഗുരു പരമ്പരായൈ നമഃ. സമർപ്പണ പദ്ധതിയിലെ 4-ാം ശ്ലോകത്തിലെ പാദുക മട്ടുമേ ഭരതനുക്ക് ഉജ്ജയിനിയാക അവന്തിയാക மகோதமியாக மதுரையாக அயோத்தியாக இருந்தது. அதனால அந்த வெற்றி கொள்ளத்தக்கதும் காப்பாற்றுவதுமான பலம் பொருந்தியதான அந்த இனிமையான யாராலும் படையெடுத்து வெற்றி கொள்ள முடியாததான அந்த அயோத்தியாக எல்லாம் அந்த பாதுகைகளையே அவன் பரதாழ்வான் கருதினான். அதனால ராஜ்யபாரத்தை திருணமா புல்லை போன்று மதித்து பாதுகையை ஆராதிப்பதே மிக உயர்ந்தது என்று அவன் ஒரு திடமான கொள்கையில் இருந்தான்கிறத பார்ப்போம். அதுக்கு மேலே இன்றைய 5-ாவது ஸ்லோகத்திலே ராமாத்மனா பிரதிபதம் மணிபாதரக்ஷே விஸ்வம் தரஸ்ய வஹரேன பரீக்ஷிதாம் த்வாம் விஸ்வஸ்ய தேவி வஹனே விநிவேசயிஷ்யன் விஸ்ரப்தயேவ பரதோ பவதீம் யயாசே. ஹே தேவி மணிபாதரக்ஷே, நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட பாதுகாதேவியே, ராமாத்மனஹா ராமன் சுரூபமாயிருக்கின்றதான விஸ்வம் பரஸ்ய எல்லா உலகங்களையும் தாங்கி ரட்சிக்கின்ற அந்த எம்பெருமானுடைய பிரதிபதம் அவன் வைக்கின்ற ஒரு ஒரு அடி வைப்பையும் பாதுமையே நீயே அவனை தாங்கி தூக்குவதனாலே பரீட்சிதாம் ரொம்ப ஒசந்தது பெருமாளை காட்டிலும் பாதுக ஒசந்தது. ஏன்னா எம்பெருமானையே தாங்கிறது, எம்பெருமானுக்கே ஆதாரமா இருக்கு அப்படிங்கறதுனால பெரியவர்கள் நீதான் ஒசத்தின்னு நிச்சயம் பண்ணா. அதனாலே துவாம் உன்னை விஸ்வசிய இந்த லோகத்தினுடைய வகனே, அந்த எம்பெருமானையே தூக்கிறதுக்கு அந்த பாதிக்கு சக்தி இருக்கும்போது கேவலம் இந்த அயோத்தியா ராஜ்யத்தை தாங்க முடியாதா, அது அரசாள முடியாதா அப்படிங்கிறதுனால வினிவேசிஷ்யன் அத அந்த அயோத்தியா ராஜ்யத்தை தாங்க போறதாக அல்லது ஆளப்போகிறவரான பரதா அந்த பரதாழ்வானவர் அத விஸ்ரத்தையேவ ரொம்ப அதீதமான நம்பிக்கை உள்ளவராக பவதியே பாதுகா தேவியே உன்னையே யயாச்சே நீ ராஜ்யபாரம் பண்ணு அப்படின்னு உன்னிடத்திலே பிரார்த்திச்சார். பரதர் எல்லாரோடையும் காட்டுக்கு வந்து அந்த மந்தாகினி நதி கரையிலே ராமனை கண்ணீரும் கம்பளையுமா சேவிச்சு, நான் உனக்கு பதில் பித்ருவாக்கிய பரிபாலனமான அந்த வனவாசத்தை பண்றேன், நீ நாட்டையாடு அப்படின்னு கூப்பிட்டார். ராமனும் பரமகேமுத்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய விவாதமே உண்டாச்சு. அப்போ கொஞ்சம் நிஷ்டூரமாகவே பரதனை ராமன் சொல்ற மாதிரியாக அங்கே ஸ்லோகங்களை அமைத்தார் வால்மீகி. சரி, இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு விவாதம் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஆச்சாரியரான வசிஷ்டர் மத்தியஸ்தம் பண்ணி வச்சார். அவர் என்ன மத்தியஸ்தம் பண்ணார்னா, சரி ராமன் பரவானா, ராமனுக்கு பிரதிநிதியா இந்த பாதிகளை பரதானிகளை பிடிக்கும், அது ராஜ்யபாரம் சிம்மாசனத்துல அந்த பாதுகையை வச்சு நீ அரசாடு, இப்ப நீ பாதுகதான் ராஜ்யத்தை ஆடுறது, நீ அரசன் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார். அது ராமன் மற்றும் பரதனுக்கு ஏற்புடையதாக இருந்ததுனாலே ரெண்டு பேருமே அதை முத்துருந்தார். வியாபகனானவன் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து எதெல்லாம் செய்வானோ அத கண்டிப்பா இந்த பாதுகை நடத்துங்கிறத எல்லாரும் நம்பினார். எல்லா லோகத்தையும் ஸ்ரீராமனான எம்பெருமான் தாங்குகின்றார், தூக்குகின்றார். அவரையே இந்த பாதுகை தூக்கும் போது அது இந்த ராஜ்யபாரத்தை தூக்காதா அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலேயும் வந்த ஒரு கருத்தா இருந்தது. அதனால அது எந்த விதமான பிரயாசமும் ரொம்ப கடினமான முயற்சி இல்லாத ரொம்ப சுலுவா சுலபமா அயோத்தியை அரசாடும் அப்படின்னு வசிஷ்டர் முதலானவர் நம்பினார்கள். அதையே ராமனும் பரதனும் இசைந்தார்கள். ஒரு மூட்ட நெல்ல தூக்கிற ஒரு மனுஷனை எவ்வளோ அப்படியே அநாயசமா தூக்கிறானோ அவன் அந்த மூட்டையை மட்டும் தூக்க மாட்டானாங்க, அதனால கட்டாயம் தூக்குவாங்கிறதுனால பரதர் பாதிகையை எழுந்திருட கொடுக்கிற போது அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகேமபூஷிதேன்னு சொன்னார். அதாவது அந்த பாதுகையில் ராமன் ஏறி ரெண்டடி நடந்து அந்த பாதுகையை தனக்கு பிரசாதிக்க வேணும்னு ராமனிடத்திலே பிரார்த்திச்சார். அவரும் அப்படியே பண்ணார். இதனுடைய சுவாபதேசம் என்னன்னா, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை வரிக்கும் போது அந்த ஆச்சாரியனுடைய நல்ல குணங்களை பார்த்து பரிபூர்ண நம்பிக்கையோடு ஆசிரியிக்க வேணும். அப்படி ஆசிரியிப்பவனே பிரமாணிகமாக ஆதரவன். கடனுக்கு ஏதோ ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிக்கணும், இல்ல பரண்யாசம் பண்ணிக்கணும், ஏதோ எல்லாரும் சொல்றா, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, நாமளும் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அவனுக்கு இதை பத்தி அவசியம் இல்லை. நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாள் அவ என்னென்ன பிரார்த்திக்கிறாளோ அவ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு பண்றான். நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாள் அந்த ஆச்சாரியன் சொல்றபடி செய்யறதுனால இந்த சங்கதி சிஷ்யன் தெரிஞ்சிருந்து அந்த ஆச்சாரியன் மேல அதீதமான பக்தி பண்றான், அவரை எப்பொழுதும் சேவிக்கிறான், அவருடைய தனியன எப்பொழுதும் அனுசந்தானம் பண்றான். அந்த ஆச்சாரியனிடத்திலே ஒரு மகா விசுவாசம் ஏற்படுறது, சதா சர்வ காலமும் அந்த ஆச்சாரியனே ஸ்மரிக்கப்படுறான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல பரதன் உன்னை பிரார்த்தித்து பெற்றாலே, இப்போ ராமன் அயோத்தி திரும்ப எழுந்தருள்வதற்கும் இந்த பாதுகை எழுந்தருள்வதனாலே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா, அது ராமனை காட்டிலும் பாதுகை நன்றாக அரசாளுங்கிற நம்பிக்கையோட தான் அந்த பாதுகைய பரதன் ஏழை பண்ணிருந்தானா. சரி, இப்போ இதுல ஹேமபூஷிதேன்னு வருது, அதனால தங்கத்தினாலான பாதுகைய அவன் கொண்டு வந்தானா, பரதன் கொண்டு வந்தானா? இல்லை, ராமன் ஏற்கனவே சாத்திகின்றிருக்கிறதான அந்த பாதுகை தான், அது ராமனுடைய திருவடி படுறதுனால அது ஹேமபூஷிதையா ஆச்சும். அதுக்கு மேல சரி, ராமன் ஏற்கனவே சாத்தின்றிருந்த பாதுகை தானே, அதை அப்படியே வாங்கிட்டு போலாமே, அது எதுக்காக திரும்பவும் அதை போட்டு ரெண்டுபடி நடக்க சொல்லணும் அப்படிங்கிறதால ஒரு முக்கியமான கேள்வி பிறக்கிறது இல்லையா? அதுக்கு என்ன பதிலா நம்ம ஆச்சாரியார் சொல்றாருன்னா, இன்னுமே பாதுகையானது ராமனுடைய திருவடிகளிலே இருக்க போறதில்லை, அதனால இந்த கல்லிலையும் முள்ளிலையும் வனவாசத்துல ராமன் நடக்கணுமே, அப்படி ராமன் நடப்பதற்கு அந்த கால்களுக்கு சக்திய இந்த பாதுகை கொடுக்கணுமா, அதனாலதான் பாதுகையை தான் வாங்கிட்டு போறதுக்கு முன்னால அந்த பாதுகைய சாத்திக்கிட்டு எம்பெருமான நாளைக்கு அப்படி நடந்து போகட்டும்னா பரதன் சொல்றா. சரி, ராமன் ஒன்ன போட்டு நடக்கிறானே, நீ அவனையே தாங்கறையே, அதனால இந்த அயோத்திய ராஜ்யபாரத்தை நீ தாங்க மாட்டியா, கண்டிப்பா தாங்குக அப்படின்னு இப்போ எதுக்காக நடக்க சொன்னோம் அப்படின்னா அத பரீட்சை பண்ணி பார்த்தானாம் பரதன். சரி, இப்போ ராமன அந்த பாதுகையிலே திரும்பி ஏறி ஏற சொல்லி அத தான் வாங்கிட்டு எதுக்கு போனான்னா, அப்படி அந்த பரீட்சை முடிஞ்ச பிறகு நான் கேட்டானா, இந்த பாதுகையானது விஸ்வம்பரனையே தாங்குகிறதே, அது விஸ்வத்துல ஒரு பகுதியான அயோத்திய தாங்காதா, ராமனையே தாங்குறப்பா பாதுகை, இந்த ராமனுடைய நாடான அயோத்தியனுடைய ஆளுகையை தாங்காதா, அப்படிப்பட்ட பாதுகையினுடைய விஸ்வத்தை பரதன் நினைச்சானா. இதெல்லாம் ஏதோ அதீத கற்பனைன்னு நாம நினைக்கலாம், ஆச்சாரியால பரீட்சை பண்ணலாமா, அது அபசாரமாச்சேங்கிறதான ஒரு கேள்வி எல்லாருக்கும் பிறக்கலாம். ஆனா ஒரு சிஷ்யனானவன் தன் ஆச்சாரியனை தேடி பிடிக்கிறான், சிஷ்யன ஆச்சாரியன் பரீட்சை பண்றதுக்கு முன்னால ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் சிஷ்யம் பார்ப்பானா, பரீட்சை பண்ணுவானா, இவருடைய ஆச்சாரம் எப்படிப்பட்டிருக்கு, இவருடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கு, அந்த ஆச்சாரியுடைய ஞானம் எப்படி இருக்கு, அவர் கல்வி கேள்விகளிலே சிறந்தவரா, தினவடங்க தன் ஆச்சாரியத்திலே காலக்ஷேபம் பண்ணினவரா, இப்படி எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி பார்த்து அந்த ஆச்சாரியன் மேலே ஒரு மகா விசுவாசம் பிறந்து அதற்கு பிறகு அவரை சேவிச்சு அடியேனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேணும், அடியேன் தேவரீரை ஆச்சாரியராக வைத்திருக்கிறேன்னு அவரிடத்திலே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஷ்யன் சசிஷ்யன் தானான ஆச்சாரியன் படிச்ச பண்ணி அந்த சிஷ்யனை ஏத்துப்பான். அதனால இங்கே விஸ்வசிய விஸ்ரப்தா அப்படின்னா விஸ்வசேன நம்பறது, விஸ்ரப்தனா அதை தன்னிடத்திலே கொண்டு வைக்கிறது. அப்போ விஸ்வசிய விஸ்ரப்தகாங்கிற அத்தி அற்புதமான பதங்களாலே இங்கே நம் சுவாமி தேசிகன் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தை மிக அருமையாக செய்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு இந்த சுருக்கமான ஒரு வியாக்கியானத்தை அடியன் கரைப்பட்டுகிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.